நாற்பத்தி ஐந்தாவது பாடல். உழப்பரும் துணிப்புறா உலோபம் உழப்பரும் துணிப்புறா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் ஆறுபோல் இழப்பரும் கொடுமையை அரைக்கி தேடிலார் அளப்பரு மருதவை தொழித்து மாற்றினாள். அவள் அந்த வளமான பூமியை அழித்து பாழாக்கி விட்டார். அதற்கு கம்பர் ஒரு உபமானம் சொல்ல, ஒரே ஒரு குணம், ஒரு தீக்குணம், அது மனிதன்பால் வந்துவிட்டது என்றால் அந்த மனிதன்பால் உள்ள மற்ற அனைத்து நற்குணங்களையும் அந்த தீக்குணம் அழித்து இல்லாமல் செய்து. அது என்ன தீக்குணம் என்றால் உலோபம் என்னும் தீக்குணம். உலோபம் என்றால் யாருக்கும் எதையும் கொடுக்காமல் தனக்கு தனக்கு என்று சேர்த்து வைக்கின்ற அந்த கஞ்சத்தனம், அந்த கருமித்தனம், அதைத்தான் உலோபம் என்று சொல்லுவார்கள். அந்த ஒற்றை குணம் ஒன்று மட்டுமே இதர நற்குணங்கள் அனைத்தையும் துடைத்து விடுவது போல, இல்லாமல் செய்து விடுவது போல. இந்த அரக்கியாகிய தாடகை அவள் ஒருத்தியாக இருந்து கொண்டே அந்த பெரிய வளமான மருத நிலத்தை அழித்து பாலையாக்கி விட்டாள், பாழாக்கி விட்டாள் என்று ஓமானத்தோடு பொருத்தி அவளுடைய செயலை இங்கு கம்பர் எடுத்துரைக்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ராமனில், விஸ்வாமித்திரர் கூற்றாக கம்பர் இவ்விதம் தெரிவிக்கிறார். விஸ்வாமித்திரர் ராமனிடம் சொல்வதாக இந்த பாடல் அமையும். அந்த உபமானம் தான் நாம் இங்கு எண்ணி ஆராயக்கூடிய சிறப்பு மிக்க கருத்தாழம் மிக்க ஒரு உபமானமாக. அந்த அளவிற்கு அந்த கஞ்சத்தனம் என்கின்ற குணம் மிக தீயது என்பதை கம்பர் போகிற போக்கில் சுட்டிக்காட்டி, ஒருவன் மிகப்பெரிய கல்விமானாக இருக்கலாம், பல்வேறு நற்குணங்கள் அவனிடம் இருக்கலாம், இதமாக பேசக்கூடிய இன்சொல் உடையவனாக இருக்கலாம், எல்லோரிடத்தும் அன்பு காட்டுபவனாக இருக்கலாம், பல்வேறு நற்குணங்களின் களஞ்சியமாக அவன் இருந்த போதிலும் கூட அவனிடம் பற்றுள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த உலோபம், தனக்கு தனக்கு என்று சேர்க்கக்கூடிய அந்த அஞ்சத்தனம், எந்த விஷயத்திலும் பிறருக்கு உதவியே செய்ய மனம் ஒவ்வாத அந்த குணம் இருக்குமானால் மற்ற குணங்கள் எல்லாம், நற்குணங்கள் எல்லாம் நாளாவட்டத்தில் அவனை விட்டு போய்விடும். அவன் ஒட்டுமொத்த தீக்குணங்களினுடைய உருவமாக நாளாவட்டத்தில் அவன் மாறிவிடும். அந்த அளவிற்கு இந்த குணம் தீயது என்பதை கம்பர் இங்கே எடுத்துரைத்து, அப்படிப்பட்ட உலோப குணத்தினுடைய செயல் போல ஆடையினுடைய செயல் அமைந்து அந்த ஒற்றை குணம் மற்ற நற்குணங்கள் அனைத்தையும் அழித்து விடுவது போல, ஒற்றை மனுஷியாகி மனுஷி அல்ல ஒற்றை அரக்கியாகிய அந்த தாடகை அந்த பெரிய வளமான நிலப்பரப்பை அழித்து பாலையாக்கி விட்டாள் இந்த பாடல் சொல்லுகிறது. உழப்பரும் பிணிப்புறா உலோபம் ஒன்றுமே உழப்பரும் பிணிப்பு உறா உலோபம் ஒன்றுமே உளம் உள்ளம் என்ற வார்த்தை உளம் என்று வருகிறது, அது இடைக்குறை உளம். பரும் பிணிப்பு உள்ளம் கூட்டல் பரும் பிணிப்பு, அது ரெண்டும் சேர்கிறது. உள்ளம் கூட்டல் பரும் பிணிப்பு, அது சேரும் போது உளப்பரும் பிணிப்பு என்று உளப்பரும் பிணிப்பு உரா. உள்ளத்தில் பரும் பிணிப்பு, பெரிய பந்தம், பிணிப்பு என்றால் பந்தம், பற்றுதல், அந்த மனத்தை பற்றக்கூடிய தன்மை உடையது அந்த உலோபம் என்னும் குணம். உழப்பரும் பிணிப்பு, உள்ளத்தில் பெரிய பந்தமாக உரா உற்று, உரா என்பது உற்று என்ற பொருளில் வரும். அது செய்யாயினும் வாய்பாட்டு வினையெச்சும் என்று இலக்கணத்தில் வரும். இது அந்த காலத்து நடை, செய்யுள் நடை, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வரும். இது ஒரு வழக்கம். இது சில விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை நாம் பாடலை புரிந்து கொள்வதற்கு நினைவில் வைத்துக் கொள்கிறது. அதே இந்த செய்யாயினும் வாய்பாட்டு வினையெச்சம் என்பது ஒன்று. உரா என்றால் நமக்கு இப்போது அது ஒரு எதிர்மறை சொல் போல தெரியும். அதை பார்த்தவுடன் உரா என்றால் உராத என்று ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சமாக உடனே நமக்கு மனதில் படும் அது. ஆனால் இங்கு அப்படி பொருள் எடுத்தால் அங்கு அர்த்தம் வராது. அதனால் நாம் இதை செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினை எச்சமாக எடுப்பதுதான் சரியாக இருக்கும். உழப்பெரும் பிணிப்புறா, உள்ளத்தில் பெரிய பந்தமாக உற்று, பந்தமாக வந்து சேர்ந்து உலோகம் ஒன்றுமே, உலோக குணம் ஒன்றுமே, அந்த உலோகம் என்னும் அந்த ஒற்றை குணம் மட்டுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் ஆறுவோ. அளப்பரும் குணம், அளப்பதற்கு அறிய வேறு பல நற்குணங்களை எல்லாம் அழித்து விடுகின்ற தன்மை போல, ஆறு என்பது தன்மை என்ற அர்த்தத்தில் வருகிறது. தன்மை அல்லது விதம், இந்த விதத்தை போல. அந்த ஆறு என்ற சொல்லை தனித்து எடுத்து பார்த்தால் அது ஏதோ கடினமான சொல் போல தெரியும். ஆனால் அந்த ஆறு என்ற சொல்லை நாம் வழக்கத்தில் கூட பயன்படுத்துகிறோம், சேர்த்து பயன்படுத்துகிறோம், சுட்டு சொல்லோடு சேர்த்து பயன்படுத்துகிறோம். அவ்வாறு இவ்வாறு என்றெல்லாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா. அவ்வாறு சொன்னால், அவ்வாறு சொன்னான் என்று நாம் ஒருவனை பற்றி சொல்லும் போது அந்த விதமாக அவன் அதை சொன்னான் என்ற பொருளில் சொல்லுகிறான். இவ்வாறு சொன்னான், இந்த விதமாக சொன்னான் என்று சொல்லு, அவ்வாறு அது இருந்தது, இவ்வாறு இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறான். அந்த ஆறு அங்கு, அந்த ஆறு என்பது இதம் தன்மை என்ற பொருளில் வருகிறது. இங்கு அந்த ஆறு என்பது தனித்து வந்திருக்கும், சுட்டு சொல்லோடு சேராமல் தனித்து இருப்பதனால் ஏதோ கடினமாக தெரிகிறது. ஆனால் அது ஒரு எளிமையான சொல்லுதான், நாம் வழக்கத்தை பயன்படுத்தியிருக்கோம் சொல்லுதான். அழிக்கும் ஆறு போல், அளப்பெரும் குணங்களை அழிக்கும் தன்மையை போல, அந்த ஒற்றை குணம் லோகம் என்ப அந்த ஒற்றை குணம் மற்ற குணங்களை எல்லாம் அழித்து விடுகின்ற தன்மையை போல, இழப்பெரும் கொடுமையை அடக்கி, இழப்பெரும் கொடுமை. இழப்பரும் கொடுமையை அரைக்கும், கிளப்பு கூட்டல் அரும். அதாவது அந்த அளப்பு கிளப்பு என்ற இரண்டு சொற்களும் தொழிற்பெயராக வருகிறது. அளப்பு என்றால் அளத்தல், அளப்பரும் என்றால் அளத்தல் அறிய, அளப்பதற்கு அறிய என்ற பொருளில் அந்த இரண்டாவது அடியில் வரும். மூன்றாவது அடியில் கிளப்பு அரும், கிளத்தல் என்றால் சொல்லுதல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை கிளத்தல். சொல்லுதல், பேசுதல், உரைத்தல், நவில்தல் என்றெல்லாம் அந்த நாம் பேசக்கூடிய விஷயங்களுக்கு வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கின்றன. அதற்கு நுட்பமான வேறுபாடுகள் உண்டு ஒவ்வொன்று. ஆனாலும் பொதுவாக சொல்லுதல் என்பதற்கு எல்லாவற்றையும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மரபும், அதில் ஒரு சொல் தான் கிளத்தல் என்று சொல். அது வேறு வடிவில் கிளப்பு என்று வரும். கிளப்பு அரும் கொடுமையை என்றால் சொல்லுவதற்கு அரிய கொடுமையை உடைய என்றார். இழப்பரும் கொடுமையை அரைச்சி, சொல்லுவதற்கு அரிய கொடுமையை உடைய அந்த அரைச்சியானவள் கேடிலா வளப்பெரும் மருத வைப்பு அழித்து மாற்றினாள். இந்த வளப்பெரும் என்பதும் முதலில் உள்ள உழப்பரும் என்பதும் ஒரே மாதிரியான சொற்சேர்க்கைகள், இடையில் உள்ள இரண்டும் ஒரே மாதிரியான சொற்சேர்க்கை. அளப்பரும் கிளப்பரும் என்பதும் என்ற இரண்டும் ஒரே மாதிரியானவை. உழப்பரும் வளப்பரும் முதல் அடியும் நான்காவது அடியும் வரக்கூடிய அந்த முதல் சொற்றொடர் ஒரே மாதிரியான தன்மையுடையது. வளப்பெரும், வளம் கூட்டல் பெரு என்பது வளப்பெரு என்று வரும். வளத்தில் பெரிய மருத வைப்பு அழித்து மாற்றினாள். அந்த வளம் மிகுந்த அந்த மருத நிலத்தை அவள் அழித்து மாற்றிவிட்டாள் என்று சொல்லியிருக்கிறார். ஓமானம் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஒற்றை குணமாகிய உலகம் உலோபம் மற்ற குணத்தை எல்லாம் அழித்து விடுவது போல, அந்த ஒற்றை அரைக்கியாகிய அவள் பெரிய வளம் பாய்ந்த அந்த மருத நிலத்தை அழித்து பாலையாக மாற்றிவிட்டாள். இங்கு அந்த வைப்பு என்ற சொல் நிலம் என்ற பொருளில் வருகிறது. மருத வைப்பு என்றால் மருத நிலம் என்ற பொருளில் வருகிறது. வைப்பு என்ற சொல் நிலம் என்ற பொருளில் திருக்குறளில் கூட பயந்து வந்திருக்கிறது. உரனெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பார் அரணெனும் வைப்பு வைப்பி வைப்பிற்கோர் வித்து என்ற அந்த குறளில் வைப்பு என்பது நிலம் என்ற பொருளில் வருவது போல இங்கும் வைப்பு என்பது நிலம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. வளப்பெறும் மருத வைப்பு அழித்து மாற்றினாள். மிக்க வளமுடைய அந்த மருத நிலத்தை அவள் அழித்து பாலையாக மாற்றினாள். இந்த பாடல் பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் உலோபம் என்ன சொன்னீங்க? உலோபம் என்றால் பற்புள்ளம். அதாவது இந்த காலத்து வழக்கத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கஞ்சத்தனம் என்று சொல்லலாம். பொருளை செலவிடுவதற்கு மிகவும் யோசிக்கின்ற ஒரு நிலை. கொஞ்சம் கூட பொருளை பிறருக்கும் கொடுக்க மாட்டார்கள், தாங்களும் துய்க்க மாட்டார்கள், சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பார். அதுதான் உலோபம் என்ற சொல் குறிக்கக்கூடிய. உலோபி என்று சொல்வார் கஞ்சனை, அவன் ஒரு உலோபி என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. சொல்றான் விஸ்வாமித்திரர் ராமனிடம் சொல்லி கொண்டு அதாவது இவர்கள் அவர்கள் பயணித்து போகிறார்கள். காட்டுக்கு ஊடாக பயணித்து போகிறார்கள். முதலில் ஒரு சோலையை பார்க்கிறார்கள். மிக அழகான சோலை, பார்ப்பதற்கு மனதுக்கு ரம்மியமாக காட்சி தரக்கூடிய அந்த சோலையை பார்த்து இது எந்த இடம் என்று ராமன் விஸ்வாமித்திரரிடம் கேட்கிறார். அதற்கு ராமனுக்கு பதில் சொல்கிறார். அது என்ன இடம் என்று சொல்கிறார். அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து அவர்கள் பாதையில் ஒரு பாலைவனம் குறுக்கிடுகிறது. மிக உக்கிரமான பாலைவனம். அதை பார்த்து இந்த இடம் ஏன் இப்படி மாறியது, நாம் இப்போது கடந்து வந்தது மிக இனிமையான ஒரு சோலை, ஆனால் சோலையை கடந்த பிறகு மிக கொடிய பாலை நம் கண்ணுக்கு தெரிகிறது, இது இங்கு எப்படி வந்தது என்று வினவுகிறான் ராமன். அந்த ராமனுக்கு அந்த பாலை நிலத்தை பற்றிய வரலாற்றை விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அந்த பாலை நிலம் எப்படி உருவானது என்பதை சொல்லுகிறார். அது தாடகையால் உருவானது. தாடகை தான் ஒரு வளமான மருத நிலத்தை அழித்து பாலையாக மாற்றிவிட்டாள் என்று அந்த பாலை நிலம் உருவான செய்தியை சொல்லுகிறார். இது விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லக்கூடிய. ஐயா, உங்களுக்கு சுருக்கமா எதனால் உலோப குணம் மிகவும் கொடிய குணம் மற்றதை பார்க்கும் பொழுது என்று எதனால் அதை கொடிய குணம் என்று கூறுகிறார்? மற்ற எல்லா குணங்களும் கொடிய குணங்கள் தானே? அதாவது இது கொடிதிலும் கொடிசு என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒருவன் தனக்கு தனக்கு என்று சேர்க்கும் போது அவன் எல்லா விதமான தீய செயல்களையும் செய்ய ஆரம்பிக்கும். இப்போது நாம் அரசியல்வாதிகள் சிலரை எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, பொருள்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு அதனால் என்ன பயன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் ஒரு காலத்தில் விட்டுவிட்டு தான் போகப் போகிறார்கள். கூட வருவது ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர்கள் கோடானு கோடி செல்வத்தை மேலும் மேலும் மேலும் மேலும் திரட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக தவறான வழிகளை எல்லாம் கையாளுகிறார்கள். எந்த விதமான பாவங்களையும் செய்வதற்கு அவர்கள் தயாராகிவிடும். நாம் அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம். இந்த பொருள் மீது உள்ள பற்றுள்ளம் இதர பாவங்களை செய்வதற்கும் அவர்களை துணிந்து ஈடுபடுத்தும். அதனால் அதை இவ்வளவு கொடியதாக சொல்லி ஒருவன் இயல்பிலேயே மென்மையாக பேசக்கூடியவனாக இருக்கலாம். ஆனால் இந்த குணம் வந்துவிட்டால் பொருளை சேர்க்க வேண்டும், சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், பிறருக்கு நயா பைசா கூட உதவி செய்து விடக்கூடாது, தனக்கு மட்டுமே எல்லாம் உரியவை என்ற அந்த குணம் வந்துவிட்டால் ஒருவன் மென்மையாக பேசக்கூடிய இயல்புடையவன் நாடாவட்டத்தில் மற்றவர்கள் மீது எரிந்து விழக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாகி யாராவது உதவி கேட்டு வந்தால் அவர்கள் மீது எரிந்து விழுவார். உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களிடம் அன்போடு அவர்களை உபசரிக்க மாட்டார், அவர்களுக்கு பொருளை செலவு செய்ய வேண்டியது இருக்கிறதே என்று அவன் மனதிற்குள் கணக்கு போட ஆரம்பித்து விடுவான். யார் வந்தாலும் கணக்கு போடுவார். நண்பர்களோடு அவனுக்கு அவனால் இணக்கமாக இருக்க முடியாது. நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது நாம் செலவு செய்ய வந்து விடுமோ என்று அந்த கணக்கிலேயே அவன் இருப்பார். இப்படியாக அவனுடைய தன்மையை முழுக்க மாற்றிவிடக்கூடிய தன்மை உடையது இந்த குணம். அதனால் இப்படி சொல் என்று அவன் எடுத்துக்கொள்வான். சரியா, நன்றி. ஐயா, இதில் மற்ற மூன்றில் மற்ற இரண்டாவது வரி மூன்றாவது வரியில் அறம் வந்து அரிதானது, கடைசி வரியில் பெரிதானது, முதல் வரியில் உழப்பு அறம் உள்ளம் பிளஸ் அறம் அதில் அறம் வந்து என்பது ஒரே ஒரே கிட்டத்தட்ட ஒரே பொருள். பருத்த உடம்பு பெருத்த உடம்பு ரெண்டு விதமாகவும் நாம் சொல்கிறோம் அல்லவா. ஒருவர் நல்ல குண்டாக இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து அவர் பருத்த உடம்புக்காரர் என்று சொல்வோம், அல்லது பெருத்த உடம்புக்காரர் பருத்த பெருத்த என்பது கொஞ்சம் நுட்பமான வேறுபாடு இருக்கிறது, ஆனால் ஒரே பொருளில் நாம் வழங்குகிறோம். பருத்தல் என்றால் உருவம் அப்படியே தடிமனாக, பெருத்தல் என்றால் பெரிதாதல். ரெண்டும் அடிப்படையில் ஒன்றுதான் என்று ஒரே பொருள் தரும் போது இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. பெரிதாதல் என்பதற்கும் பருமனாதல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. ஒருவர் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போனாலும் அவரை பெரியதாகிறார் என்று சொல்வோம், ஆனால் பருமனாகிறார் என்று சொல்ல மாட்டார். ஒருவர் வளர்ந்து கொண்டே போகிறார் என்றால் அவர் பருமனாகி கொண்டே போகிறார் என்று சொல்ல மாட்டார். ஆனால் உடம்பு அவருக்கு பருத்து கொண்டே போனால் பருத்து கொண்டே போகிறார் என்று, ஆனால் பெருத்து கொண்டு போகிறார் என்று கூட சொல்லுவோம். பெரிதாகி கொண்டே போகிறார். உடம்பு பருத்தல் என்பதை பெருத்தல் என்று சொல்லுவோம். சில நுட்பமான சின்ன வித்தியாசம்தான், ஆனால் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். சரியா, நன்றி. உள்ளத்தில் பரும் பிணிப்பு உரா உற்று, நம்ம உள்ளத்தில் பரும் பிணிப்பு அதாவது அவ்வளவு பெரிய ஒரு பந்தமாக அது வந்து உற்று விடுகிறது. உற்று உரா உற்று உலோகம் ஒன்றுமே, அந்த உரா என்ற வார்த்தை செய்யா எனும் வாய்ப்பாடு அது எப்படி வித்தியாசப்படுத்து? இந்த இடத்துல செய்யான்னு உபயோகிக்கணுமா, இல்லாது ஈடுகட்ட? அவன் இப்ப ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சமா நம்ம எடுத்து பார்ப்போமே. உழப்பரும் பிணிப்பு உரா என்றால் உராத என்று எடுத்துக்கொண்டால் உள்ளத்தில் கடுமையாக பந்தமாக உராத உலோப குணம் என்று சொல்லும் போது அது பொருந்தி வரவில்லை அல்லவா. ஆமா, உள்ளத்தில் கடுமையாக அந்த குணம் இருந்தால்தானே அவர் அவனுடைய மற்ற குணங்கள் எல்லாம் மாறும். அதனால் இங்கு நான் உரா என்று, உரா என்பதற்கு உற்று என்று பொருள். அது பொருள் வச்சு தான் நம்ம எடுத்துக்கணுமா, மற்ற பொருள் இலக்கணத்துல? வைத்துதான் இருக்கு, பொருள் வைத்துதான் இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு இதே ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் ஒரு பாடல் நான் ஒன்று சொல்லுகிறேன். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் செய்யா என் வாய்ப்பாட்டு வினையச்சத்தில் ஒரு பாடல் சொல். சோழவேந்தனுடைய யானையினுடைய வேகத்தை பற்றி ஒரு புலவர் பாடுகிறார். அந்த யானையினுடைய வேகம் எப்படிப்பட்டது என்றால் சாமானிய வேகம் அல்ல. அது தன்னுடைய பயணத்தை தொடங்கி விட்டது என்றால், போர்க்களத்தில் புகுந்து விட்டது என்றால் அவ்வளவு வேகமாக அது போகும். அது ஒரு காலை எடுத்து வைத்து விட்டது என்றால் அது வெகு தூரத்தில் போய் அந்த கால் வைக்கப்படும். அவ்வளவு வேகமாக அவ்வளவு ஆற்றலாக அது அந்த யானை போகும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் போது சொல்கிறார், அந்த யானை உறையூரில் இருந்து புறப்படுகிறது. சோழ மன்னனுடைய உறையூரில் இருந்து அது புறப்பட்டது என்றால் ஒரு காலை தூக்கி வைத்தால் அது காஞ்சிபுரத்தில் போய் அந்த ஒரு கால் ஊன்றப்படும். அடுத்த காலை அது தூக்கி வைத்தால் அடுத்த கால் வடநாட்டில் உள்ள உச்சயினி என்னும் பட்டணத்தில் போய் அடுத்த கால் ஊன்றப்படும். இன்னொரு காலை தூக்கி வைத்தால் இன்னொரு கால் இலங்கையில் போய் ஊன்றப்படும் என்று அந்த யானையினுடைய வேகத்தை சொல்வதற்கு உயர்வு நெகிழ்ச்சியாக இப்படி பாடுகிறார். அவர் பாடுகிறார். எப்படி பாடுகிறார் என்றால், அச்சி ஒரு கால் மிதியா ஒரு காலால் பத்து நீர் தன்னுஞ்சை தான் மிதியா பிச்சையும் ஈழம் ஒருகால் விதியா வருமே ஓழியர்கோ சொல்லி களிறு என்று பாட்டு. அதில் இந்த மிதியா மிதியா மிதியா என்று மூன்று இடங்களில் சொல்கிறார். கட்சி ஒருகால் மிதியா, கட்சி என்றால் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தை கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கிறது. கட்சி ஒரு கால் மிதியா, காஞ்சிபுரத்தை ஒரு காலால் மிதித்து, மிதியா என்பது அங்கு மிதித்து என்று வருகிறது. அந்த இடத்தில் நான் மிதித்து என்று தான் சொல்ல வேண்டும். மிதியா மிதியாமல் என்று சொன்னால் அங்கு பொருள் பொருந்தாது, ஏனென்றால் அது மிதிக்கிறது. ஒரு காலை தூக்கி வைக்கும் போது அது காஞ்சிபுரத்தில் போய் அந்த கால் மிதிக்கிறது. அதனால் கட்சி ஒரு கால் மிதியா, கட்சி காஞ்சிபுரத்தில் ஒரு காலை மிதித்து. பத்திரியர் தன்னுஞ்சை தான் மிதியா, அடுத்து உச்சயினி பட்டணத்தில் இன்னொரு காலை மிதித்து. பிச்சையும் ஈழம் ஒரு கால் மிதியா வருமே, பிறகு ஈழத்தில் ஒரு காலை மிதித்து, இப்படியாக நாலு கால் பாய்ச்சலில் அந்த யானை வரும் என்று சொல்கிறார். அங்கு மிதியா மிதியா மிதியா என்பது மிதித்து மிதித்து மிதித்து என்று பொருள் தருகிறது. அப்படி வரும் அந்த இடத்துக்கு ஏற்றபடி நாம் பொருள் கொள்ள. சரி ஐயா, நன்றி. இப்படியாக அந்த மருத நிலம் எப்படி அழிந்து பாலை நிலமாக மாறியது என்ற வரலாற்றை சொல்லிவிட்டு அவளுடைய கொடிய குணங்களை விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். அவள் மிக கொடியவள், பாடகை என்று அவளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு அவள் வந்து விடுகிறாள். அந்த செய்தி, அவள் வந்த செய்தியெல்லாம் அந்த இடையில் உள்ள அந்த பாடல்கள் எல்லாம் இங்கு இடம்பெறவில்லை, இந்த தொகுப்பு இடம்பெறவில்லை. அவள் அங்கு வந்து விடுகிறாள். மிக ஓர உருவத்துடன் அவள் வருகிறாள். அவளை ராமன் கொல்ல வேண்டும் என்பதுதான் விஸ்வாமித்திரருடைய கருத்து. ஆனால் ராமனுக்கு என்ன எண்ணம் என்றால், அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறாள், அவளை எப்படி கொல்வது என்ற ஒரு தயக்கம் உண்டாகி, பெண்ணை கொல்லக்கூடாது என்பது அவன் படித்த பாலபாடம். எந்த போரிலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் பெண்ணை கொல்லக்கூடாது, போரிடலாம், எதிர்க்கு எதிரி எதிரிக்கு எதிரி போரிட்டு எதிரே வரக்கூடிய அந்த மறவர்களை, போர் வீரர்களை வீழ்த்தலாம், அது போர் தர்மம், அதில் குற்றம் இல்லை. ஆனால் அந்த போர்க்காலத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒருபோதும் பெண்களையோ குழந்தைகளையோ அப்பாவிகளையோ கொல்லக்கூடாது என்பது போர் தர்மம். அந்த தர்மத்தை அவன் இளம் வயதிலேயே படித்திருக்கிறார். வசிஷ்டர் முதலான பெரியவர்களிடம் இருந்து அவன் பாடம் கேட்டிருக்கிறார். அதனால் தாடகை கொரிய கொடிய போர ரூபத்துடன் வந்தாலும் கூட அவள் அடிப்படையில் ஒரு பெண், அரக்கியாக இருந்தாலும் கூட அவள் பெண், பெண்ணை கொல்லக்கூடாது என்ற அந்த தர்மம் அவன் கற்ற அந்த தர்மம் அவனை தடுக்கிறது, தயங்க வைக்கிறது. அதனால அவன் பேசாமல் நிற்கிறான். அவளோ கொடும் அரைக்கி இவர்களை நோக்கி வருகிறாள். எப்படி என்ன சொல்லி கொண்டு வருகிறாள் என்றால், இந்த பாலை நில பகுதியில் நான் எல்லா விலங்குகளையும் கொன்று ஒழித்து விட்டேன், எனக்கு பசிச்சு நான் உண்டு பசியாறி விட்டேன், ஆனால் எனக்கு உணவு கிடைக்காத ஒரு நிலை இப்போது உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இதுதான் உங்களை எனக்கு உணவாக எங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறது, நீங்கள் என் கண் எதிரே வந்திருக்கிறீர்கள், உங்களை நான் ஒன்று உண்ணப் போகிறேன் என்று இவர்களை நோக்கி அவள் விரைந்து வருகிறாள். விஸ்வாமித்திரர் நினைக்கிறார் அவள் விரைந்து வருவதை பார்த்தவுடன் ராமன் பாணம் தொடுத்து அவளை கொன்று விடுவான் என்று விஸ்வாமித்திரர் கருதுகிறார். ஆனால் ராமன் வேறு மாதிரி கருதுகிறார். அவளை எப்படி கொள்வது, அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறாளே என்று அவன் தயங்கி நிற்கிறான். அவனுடைய தயக்கத்தை சொல்லக்கூடிய பாடலாகத்தான் இந்த 46வது பாடல் இருக்கிறது. அவனுடைய மனநிலையே எப்படி இருந்தது. தாடகையே அங்கு எதிரே வருகிறாள். விஸ்வாமித்திரர் அவளை அவன் கொல்ல வேண்டும், ராமன் பாணம் செலுத்தி அழிக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் கருதுகிறார். ஆனால் ராமனுடைய கருத்தோட்டம் வேறு மாதிரி இருக்கிறது. அந்த ராமனுடைய கருத்தோட்டத்தை சொல்லக்கூடிய பாடலாக இது அமைகிறது. அண்ணல் முனி வர்க்கது அண்ணல் முனி வர்க்கது கருத்தெனினும் ஆவி உன்னென வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே புன்னெனும் வினை தொழில் தொடங்கி உழல் ஏனும் என்னென மனத்திட பெருந்தகை நிறைந்தான். அண்ணல் முனிவர்க்கு அது கருத்தெனியும், அண்ணல் முனிவர். அண்ணல் என்றால் பெருமைக்குரியவர் என்றார். பெருமைக்குரியவராகிய அந்த முனிவர் முனிவனுக்கு, பெரிய பெருமைக்குரியவனாகிய அந்த முனிவனுக்கு அண்ணல் என்பது உயர்தினையாக நாம் இப்போது சொல்கிறோம். அண்ணல் காந்தியடிகள் என்று சொல்கிறோம். அது ஒருமையில் வரக்கூடிய சொல்லாகவும் வரும். அண்ணல் பெருமைக்குரியவன் என்ற பொருள் தரக்கூடியதாகவும் அது வரும். இங்கு முனிவர்க்கு என்று வந்திருப்பதனால், முனிவர் என்று அந்த இடையின ரகரம் வந்ததென்றால் அது மரியாதை பன்மையாக சொல்லக்கூடிய முனிவர் அல்லது பன்மையாக சொல்லக்கூடிய வார்த்தை. முனிவன் என்று சொன்னால் ஒருமையில் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த முனிவன் என்று ஒருமையில் சொல்லக்கூடிய வார்த்தையோடு அந்த நாலா வேற்றுமை உருவாகிய குகரம் சேரும் போது முனிவர்க்கு என்று வரும். அந்த வல்லின இற்று வரும், வல்லின இரு வரும். அது அதுதான் வித்தியாசம். முனிவர் என்று மரியாதை பன்மையாக சொல்லி கூடுதலாக அந்த நாலா வேற்றுமை உருவு பூ வந்து சேர்ந்தால் முனிவர்க்கு இடையில் ஒரு இக்கு வந்து, முனிவர் என்று என்பதற்கு பிறகு ஒரு இக்கு வந்து அதன் பிறகு பூ என்ற எழுத்து வரும். ஆனால் முனிவன் என்ற சொல்லுக்கு பிறகு பூ என்ற அந்த நாலா வேற்றுமை உருவு வந்து சேர்ந்தால் அந்த இன் என்பது இற்றாக திரிந்துவிடும், முனிவர்க்கு என்று மாறும். அந்த மாதிரி இங்கு மாறி இருக்கிறது. இங்கு முனிவர்க்கு என்பதற்கு முனிவனுக்கு என்றுதான் அர்த்தம். இதை நாம் மரியாதை பன்மையாக முனிவருக்கு என்று எடுத்துக்கொள்ள கூடாது. முனிவனுக்கு என்றுதான் அர்த்தம் வருகிறது. அண்ணல் அண்ணல் முனிவனுக்கு, பெருமை வாய்ந்த அந்த முனிவனாகிய அந்த விஸ்வாமித்திரனுக்கு. அது கருத்து எனினும், அது அது என்ற சுட்டு சொல் பின்னால் வரக்கூடிய விஷயத்தை சொல்கிறது. இது ஆவி உன் என வடிக்கனை தொடுத்தல், அதுதான் அது என்ற அந்த சுட்டு சொல் குறிக்கக்கூடிய விஷயம். அது கருத்தேனியம், அதாவது அந்த அறைக்கு மீது அம்பு செலுத்த வேண்டும், ராமன் அம்பு செலுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் கருத்தேனியம். அதுதான் அவருக்கு கருத்து, மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் என்ற போதிலும் கூட ஆவி உன் என வடிக்கனை தொடுக்கிலன், அந்த அறைக்கினுடைய ஆவியை உண்டுவிட்டு வருவாயாக என்று சொல்லி கூர்மையான பாடத்தை அவன் தொடுக்கவில்லை, ராமன் தொடுக்கவில்லை. உயிர்க்கே துன் எனும் வினை தொழில் தொடங்கி உழல் ஏனும் தென் என மனத்திடை பெருந்தகை இணைத்தார். உயிர்க்கே துன் எனும் வினை தொழில் தொடங்கி உழல் ஏனும், உயிர்க்கே எல்லா உயிருக்குமே துன் எனும் வினை தொழில், துன் என்பது இங்கு அச்சத்தை குறிக்கக்கூடிய குறிப்பு சொல்லாக வந்திருக்கு. நாம் இந்த குறிப்பு சொற்களை கூட நாம் இப்போது நடைமுறையில் பயன்படுத்ததான் செய்கிறோம். இப்போது ஒருவர் பாம்பை பார்த்தவுடன் சொல்லுவார், அந்த பாம்பை பார்த்தவுடன் எனக்கு திக் என்று இருந்தது என்று சொல்லுவார். அவர் தனக்கு அச்சம் விளைந்தது என்பதைத்தான் அந்த திக் என்ற அந்த குறிப்பு சொல்லால் சொல்லுகிறார். அதே போல இங்கு அந்த துன் என்பதும் அச்சம் என்ற பொருள் தரக்கூடிய குறிப்பு சொல்லாக வந்திருக்கிறது. உயிர்க்கே துன் எனும் வினை தொழில் தொடங்கி உழல் ஏனும், உயிர்களுக்கு அச்சத்தை தரக்கூடிய காரியங்களை அவள் தொடங்கி செய்து வருகின்றவளாக இருந்த போதிலும் கூட, அதாவது அவள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உயிர்களுக்கு அச்சம் ஊட்டக்கூடிய காரியங்கள். அவள் அவற்றை வதைத்தல், கொன்று தின்னுதல் போன்ற காரியங்களை அவள் செய்து கொண்டு இருக்கிறாள். அச்சமூட்டக்கூடிய அந்த காரியங்களை அவள் செய்து கொண்டு இருந்த போதிலும் கூட பெண் என மனத்திடை பெருந்தகை இணைத்தார். கொடியவளாக கொடும் காரியம் செய்பவளாக அவள் இருந்தாலும் கூட ஒரு பெண்ணாக இருக்கிறாளே என்று மனத்திற்குள்ளாக பெருந்தகையாகிய அந்த ராமன் நினைந்து தயங்கி நிற்கிறார். அப்படி நினைந்து பாடம் செலுத்தாமல் நிற்கிறார். அவள் அங்கு பாய்ந்து வருகிறாள், வேகமாக வருகிறாள், இவர்களை எடுத்து உண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாள். அவள் மீது பாடம் செலுத்த வேண்டிய நிலைக்கு இவன் வந்துவிட்டான், ஆனால் செலுத்தாமல் நிற்கிறாள். காரணம் என்னவென்றால், அவள் கொடிய வேலை செய்பவளாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணாக இருக்கிறாள், அதனால் அவள் மீது பாடம் செலுத்துவது தகாது என்று நினைத்து அப்படியே நிற்கிறார், தயங்கி நிற்கிறார். அவனுடைய அந்த நிலையை கம்பர் சொல்லுகிறார். அண்ணல் முனி வர்க்கது கருத்தெனினும் மாவி உன்னென வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே உன்னெனும் வினைத்துள் தொடங்கி ஊழல் ஏனும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தார். அப்ப அப்படி கொடிய செயல் செய்பவளாக இருந்தாலும் கூட அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, அவள் பால் எப்படி நாம் பானம் தொடுக்க முடியும் என்று கருதி பேசாமல் இவ்விதம் சிந்தித்துக் கொண்டு அவள் நின்று கொண்டிருக்கிறான் என்ற செய்தி இந்த பாடலில் சொல்லப்படும். உன் என ஆவி உன் என, அவளுடைய ஆவியை உண்டுவிட்டு வா. உன் உன் என்பது இங்கு ஏவல் சொல்லாக வந்திருக்கு. ஆவி உன், ஆவியை உன் என என்று சொல்லி படிக்கனை தொடுக்கிறேன். தன்னுடைய கூர்மையான அம்பை அவன் எடுத்து பிரயோகிக்கவில்லை, தொடுக்கவில்லை. ஏனென்றால் அவன் இவ்வாறு நினைத்தான், அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று நினைத்தான். இதுதான் இந்த பாடலுடைய செய்தி. இதில் சந்தேகங்கள் ஐயா, வடினா வந்து கூர்மையானன்னு எடுத்துக்கணுமா ஐயா? வடிக்கணை. கூர்மை. ஆமா, வடிக்கணை தான் கூர்மை. வடிவேல் என்று சொல்கிறார் அல்லவா, அந்த சொல் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டு சொல்லாது. வடிவேல், வடிவேல் அவன் என்றெல்லாம் கேள்விப்பட்டு, அங்கு வடிவேல் என்றால் கூர்மையான வேலாகிறோம் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. வடிவேல் என்று பெயர் கூட மனிதர்கள் சூட்டிக் கொள்கிறார்கள். அது ஒரு ஆயுதத்தின் பெயர் தான். ஆயுதத்தின் பெயரை மனிதர்கள் சூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது நமது இந்திய மரபு. இந்திய மரபு என்பதை விட தமிழக மரபு, தனித்துவமான தமிழ் மரபு என்று கூட அதை நாம் சொல்லலாம். ஊர் பெயர்களை சூட்டிக் கொள்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது. திருப்பதி, சிதம்பரம், பழனி என்றெல்லாம் பெயர்களை மனிதர்களுக்கு சூட்டிக் கொள்வார்கள். அதே போல ஆயுதத்தின் பெயரை கூட ஒரு சூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தின் அடிப்படையில் வேல், வேல் என்று பெயர் சூட்டிக் கொள்கிறார்கள். படிவேல் என்று பெயர். வேறு எந்த ஆயுதத்தின் பெயரையாவது சூட்டுகிறார்களா என்று தெரியவில்லை. சுதர்சனம் என்ற ஒரு பெயரை சூட்டுகிறார். சுதர்சனம் என்பதும் ஒரு ஆயுதத்தின் பெயர் தான். அது சக்கரம், திருமால் கையில் உள்ள சக்கரத்திற்கு பெயர் சுதர்சனம் என்று. ஆக சுதர்சனம் என்ற அந்த ஆயுதத்தின் பெயரையும் சூட்டிக் கொள்கிறார்கள். தமிழ் கடவுளாகிய முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேலின் பெயரையும் சூட்டிக்கொள்ளும். இது ஒரு மரபு. மற்ற ஆயுதங்களுடைய பெயரெல்லாம் சூட்டிக் கொள்வதாக தெரியவில்லை. சூளம் என்றோ அல்லது வேற கதாயுதம் என்றோ அப்படியெல்லாம் சூட்டிக் கொள்வதை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் வேலாயுதம், அந்த சுதர்சனம் என்ற பெயரையே சூட்டிக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில், இந்த மரபு இங்கு இருக்கின்ற அடிப்படையில், கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட சிலர் சிலுவை என்று பெயர் சூட்டிக் கொள்வதை நாம் பார்க்கணும். சிலுவை என்பதும் ஒரு ஆயுதம் தான். அது அறையப்படக்கூடிய, அறைந்து கொல்லப்படக்கூடிய ஒரு ஆயுதம். மனிதர்கள் மனிதர்கள் அறைந்து கொல்லப்படுகிறார்கள். அது ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது சிலுவை. அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மாண்டார் என்பதனால் அது புனிதமாக கிறிஸ்தவர்களால் கருதப்படுகிறது. சிலுவை என்ற பெயர் உடையவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அது அந்த மரபு அங்கெல்லாம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. வெளிநாடுகள் எல்லாம் அப்படி பெயர் சூட்டுகிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இங்கு அப்படி ஒரு இங்கு ஏற்கனவே அந்த மரபு இருப்பதனால், ஆயுதத்தின் பெயரை சூட்டக்கூடிய ஒரு மரபு இருப்பதனால் சிலுவை என்ற பெயர் சூட்டிக் கொள்பவர்களையும் நாம் பார்க்க. சிறப்பாக வடி என்றால் கூர்மை. அது அந்த வடி என்ற கூர்மைக்கு சொல்லும் சொல்ல போய் இவ்வளவு விஷயங்கள் சொல்ல. சரி, அதே போல பெருந்தகை நினைந்தான் இருக்குல்லையா, பெருந்தகைன்னு இங்க எதை குறிக்கிறாங்க? பெருந்தகை அந்த சொல்லுக்கு அப்படியே பொருள் பார்த்தால் என்ன பொருள் வரும் என்றால், தகை என்றால் பண்பு என்றால், பெரும் தகை என்றால் பெரும் பண்பு, அவ்வளவுதான். நல்ல பெரிய பண்பு, அவ்வளவுதான் அர்த்தம். இது இங்கு ராமனை குறிக்கிறது. எப்படி குறிக்கிறது என்றால், நீங்கள் ஆகு பெயர் கேள்விப்பட்டு இருக்கும். இது ஆகு பெயர் அல்ல, ஆனால் ஆகு பெயரை போன்றது. இதை என்ன சொல்வார்கள் என்றால் அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அன்மொழி தொகையாக ராமனை சொல்லளவில் அது தரக்கூடிய பொருள் பெருந்தன்மையான பண்பு, அவ்வளவுதான். அதே பெருந்தன்மையான பண்புடைய ராமனை குறிப்பதனால் அதை அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அது ராமனை குறித்தோம். சரி. ஏன் இதுல வினைத்தொழில் வினை என்றால் அழித்தல் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணுமா? இல்ல இல்ல, வினை என்றாலும் தொழில் என்றாலும் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை. வினை தொழில் செயல் என்றெல்லாம் வெவ்வேறு சொற்களில் அந்த நாம் செய்யக்கூடிய காரியங்களை குறிக்கும். கர்மம் என்றாலும் செயல் என்றாலும் வினை என்றாலும் தொழில் என்றாலும் ஒரு பொருள் தரக்கூடிய சொற்கள். இங்க ரெண்டுமே ஒரு பொருள் தரக்கூடிய சொல் தான். அது நாம் ஒரு பொருள் பன்மொழியாக எடுத்துக்கொள்ளலாம். காரியங்கள் என்று பொதுவாக புண் எனும் காரியங்கள், புண் எனும் செயல்கள், அதாவது அச்சமூட்டக்கூடிய செயல்கள், கொடிய செயல்கள் என்று பொருள். புண் எனும் வினைத்தொழில், அது எல்லாம் சேர்ந்து புண் எனும் வினைத்தொழில். அந்த சொற்றொடர் முழுக்க அச்சம் தரக்கூடிய கொடிய தொழில்கள் என்ற பொருளை தரும். வினை என்பதற்கு கொடிய என்றெல்லாம் பொருள். வினை என்றாலும் தொழில் என்றாலும் ஒரே பொருள், செயல் என்ற பொருள் தான். புண் எனும் என்பதுதான் அதற்கு அந்த கொடிய தன்மையை சேர்க்கிறது. புண் எனும் என்றால் அச்சம், புண் எனும் எல்லாரும் அவள் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தவுடன் புண் என்று அவர்களுடைய மனம் பதைக்கிறது, எல்லாரும் அஞ்சுகிறார். புண் எனும், புண் என்னும்படியான காரியம் அது, தீய காரியங்களை குறித்தது. போர்த்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்த்தொழில் செய்கிறார்கள். அது போல வினைத்தொழில் அப்படி. போர் என்பது தனி, போராகிய தொழில் அப்படி வருகிறது. அங்கு அது இருபெயரொட்டு பண்பு தொகையாக வருகிறது. போராகிய தொழில், போர் தொழில், அது போர் தொழில் எத்தனையோ இருக்கிறது, அதில் போர் என்னும் தொழில், அதனால் அது போர் தொழில். அங்கு போர் வேறு வார்த்தை, தொழில் வேறு வார்த்தை, வெவ்வேறு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. இங்கு வினை என்பதும் தொழில் என்பதும் ஒரே பொருளில் தான் இருக்கிறது. வினை தொழில் என்பதற்கு நாம் அது ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் என்பதனால் அதை ஒரே ஒன்றாக எடுத்துக்கொள்ள, அவ்வளவுதான். நீங்கள் சொல்வது போல அது வினை என்பதற்கு ஒரு தீய காரியம் என்று எடுத்துக்கொண்டு, தீயது தீயத்தன்மையுடையது என்று எடுத்துக்கொண்டு, தொழில் என்பதற்கு தீய காரியம் அதாவது தீயதாய தொழில், வினை தொழில் என்பதற்கு தீயதாய தொழில் என்று எடுப்பதற்கான அவ்வளவு அப்படி எடுக்க வேண்டியதில்லை. அதை சுற்றி வளைத்து எடுப்பது போல இருக்கும். அது ஒரு பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்கள் என்று எடுத்துக்கொள்வதே அப்படி இயல்போட்டமாக பொருள் பார்ப்பது. அவன் செய்த வினை அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்ப ஒரு தவறு வந்து. அது வந்து வினை என்பதை நாம் பொதுவாக எதிர்மறையாக சொல்கிறோம், அவன் செய்த வினை. அது ரெண்டுக்கும் வரக்கூடிய வார்த்தை தான். வினை என்பது இயல்பா செயல் என்ற பொருள் தரக்கூடிய, அது நல்வினை தீவினை என்று அதை நாம் பிரிக்கிறோம். நல்வினை தீவினை என்று பிரித்து சொல்ல வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அது தீய வினையை மட்டுமே குறிக்கக்கூடியதாக நாம் பயன்படுத்துவோம். இப்போது ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அது அவன் செய்த வினை, வினை பயன் என்று சொல்லும் போது அங்கு வினை என்பது தீயதை மட்டுமே குறிக்கிறது. அப்படி வருகிறது. அந்த மாதிரிதான், அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லும் விதத்தில் அப்படி எடுத்துக்கொண்டால் வினை என்பதற்கு தீய தொழில், வினை என்பதிலேயே தீய தொழில் வந்து விடுகிறது. அப்போ கூடுதலாக இன்னொரு தொழில் தேவை. புண்ணியனும் வினை தொடங்கி உழல் ஏனும் என்று சொன்னாலே போதும், கூடுதலாக தொழில் தேவையில்லை என்று தானே அப்போதும் அர்த்தம். அதனால் அதை ஒரு பொருள் பன்மொழி என்று எடுத்துக்கொள்வது பொருத்தமானது. இது ஒரு சந்தமாக வரும். இந்த மாதிரி இதற்கு முன்பு அந்த அரைக்கி ஆர்ப்பரித்து வரக்கூடியதையெல்லாம் சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கிறது. 20 பாடல்கள்கிட்ட வரும். அதையெல்லாம் இந்த சந்தத்திலே இருக்கும். அது படிப்பதற்கே ஒரு இனிமையாக இருக்கும். அண்ணல் முனி வர்க்கது கருத்தெனினும் ஆதி உன்னென வடிக்கணை தொடுக்கிழன் உயிர்க்கே புன்னெனும் வினை தொழில் தொடங்கி உள்ள ஏனும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தார். ஏ, சென்ற பாடல் இதே சந்தத்திலையும் படிக்க முடியுமாயாது? இல்ல, இந்த பாடல் தான் அப்படி படி. அது அது அப்படிப்படி சென்ற பாடல் அந்த அது எப்படி வருகிறது? உழப்பரும் துணிப்புறா உலோகம் ஒன்று, இல்லை அது வேற, அது அது வேற சொந்தம், இது வேற சொந்தம். இதே சந்தத்துல வேற பாடல்கள் உதாரணத்துக்கு மேகமழை இத்துகை விழித்திணல் புழுங்கா நாகவரை அத்துகை உதைத்தனல் மதித்து ஆகமெனும் உச்சையிற அதிர்ச்சியில் பற்றா ஆகமுற உயிர்த்தெறிவன் என்றெதிர் அவள் நான் இந்த மூல புத்தகத்துல உள்ள பாடல்களை சொல்றேன் இதுல இல்ல சரி. இதெல்லாம் விட்டுட்டாரு ஆர்த்தவரை நோக்கி நகை செய்தவரும் அஞ்ச கூட்டனுடைய முத்தலைய இற்கொடிய கூற்றை பார்த்தையிரு திந்துபகு வாய்மொழி சிறந்தோர் வார்த்தை உரை செய்தனல் இடிக்கும் மழை அண்ணாள் இந்த கடக்கரும் மலர் சூர்பனகை பாடல் கூட இந்த மாதிரி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதே சந்தத்துல இந்த ஆமாமா அது அது அது நம்ம அது பார்க்க இருக்கோம் அது பின்னால வரும் அந்த மாதிரியான ஒரு ஒரு வேகமும் பரபரப்பும் உரிய இடங்களில் எல்லாம் கம்பர் இந்த மாதிரியான சந்தத்தை பயன்படுத்துவதை பார்க்க அந்த பாடல்களை நீங்கள் மூல புத்தகங்கள் இருந்தால் நீங்கள் அதை தனியாக படித்து பார்க்கலாம் அது நன்றாக சந்த பாடல் ஏய், இந்த சந்தத்துக்கெல்லாம் ஏதாவது பேர் இருக்குதுங்களே? ஒவ்வொரு சந்தத்துக்கும் ஒரு பேர் இருக்குங்களா? அதாவது பொதுவா பாடலில் உள்ள ஓசையை நான்கு வகையாக பிரித்திருக்கிறார் செப்பல் ஓசை அகவல் ஓசை தூங்கல் ஓசை துள்ளல் ஓசை என்று நான்காக பிரித்திருக்கிறார் அந்த நான்கின் அடிப்படையில் பாடல்கள் அமைகின்றன அகவல் பா எல்லாம் அகவல் ஓசையாக அமையும் அகவல் பா அல்லது ஆசிரியப்பா என்று சொல்லும் பாடல்கள் அகவல் ஓசை அகவல் என்றால் வாயில் அகவக்கூடிய சத்தம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படியே வாயை திறந்து அது ஒரு ஒலி செய்யும் அதே போல அந்த பாடலை நாம் பாடும்போது அது ஒரு செய்தி ஒரு மேடையில் நின்று ஒரு பிரகடனம் செய்வது போல ஒரு செய்தியை எடுத்துரைப்பது போன்ற விஷயங்களுக்கு அந்த பாடல்களை பயன்படுத்தலாம் அடுத்து அகவல் ஓசை அடுத்து தூங்கல் ஓசை அது மென்மையாக அப்படியே போகும் இப்போது மெல்லோசை மென்மையான பாடல்கள் எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா மெல்லிசை சில பாடல்கள் மிகவும் மனதுக்கு ரம்மியமாக அப்படியே நம்மை தூங்க வைப்பது போன்ற தாளாட்டுவது போன்று இருக்கிறது அல்லவா அது தூங்கல் ஓசை அப்படி மென்மையாக போகக்கூடிய ஓசை தூங்கல் ஓசை அடுத்து செப்பல் ஓசை செப்பல் ஓசை என்றால் இயல்பாக பேசக்கூடிய தன்மையில் அமைந்த அமைப்பு இப்ப திருக்குறள் அனைத்துமே செப்பல் ஓசையில் அமைந்த பாடல்கள் ஒரு கருத்தை சொல்வது அவ்வளவுதான் இயல்பான ஒரு ஓசை உண்டு செப்பல் ஓசை செப்பல் என்றால் பேசுதல் பேசுவது போன்ற ஒரு ஓசை அமையக்கூடிய ஆனால் அதற்குள் ஒரு நாம் பேசுவது பேசுவதற்கு அந்த ஒரு ஒழுங்கு இருக்காது நாம் பேசுவதையே ஒரு ஒழுங்கு உட்படுத்தும் போது அது செப்பல் ஓசை உடையதாக மாறும் அதுதான் அந்த வெண்பாக்கள் எல்லாமே செப்பல் ஓசையில் தான் இருக்கும் திருக்குறள் குறள் வெண்பா அது 2 அடி 4 அடியில் அமைந்த 4 அடியார் இவையெல்லாம் அந்த செப்பல் ஓசை தான் அடுத்து துள்ளல் ஓசை துள்ளல் ஓசை என்பது தான் இந்த மாதிரியான சந்தங்கள் எல்லாம் அந்த துள்ளல் ஓசை வந்து படிப்பதற்கே அப்படியே துள்ளி துள்ளி போகக்கூடிய அந்த வார்த்தைகள் இனிமையாக நமக்கு தோன்றும் அது துள்ளல் ஓசை இந்த சந்தங்கள் எல்லாம் துள்ளல் ஓசையிலேயே வெவ்வேறு சந்தங்கள் அமையும் எப்படி ஒரே இசையமைப்பாளர் வெவ்வேறு சந்தங்களில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களை உருவாக்குவது போல இந்த துள்ளல் ஓசையிலேயே வெவ்வேறு சந்தங்கள் மென்மையான சந்தங்கள் வன்மையான சந்தங்கள் மென்மையும் வன்மையும் கலந்த சந்தங்கள் அந்த சந்தங்களிலேயே வெவ்வேறு வகைப்பாடுகள் வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த காலத்தில் பாடல்கள் அமைத்திருக்கும் அதில் ஒரு வகையான சந்தத்தில் அமைந்த பாடல் அண்ணல் முனி இவர்க்கது கருத்தெனினும் ஆவி உன்னன வடிக்கனை தொடுக்கிலன் உயிர்க்கே புன்னெனும் வினை தொழில் தொடங்கி உழலேனும் மனத்திடை பெருந்தகை நினைந்தான் சரிங்க, அருமையா வணக்கம், நன்றி. தன்னனன தானே இந்த மாதிரியான நன்றி. அந்த பகுதியில இருந்து ஒரே ஒரு பாட்டு இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் தோப்பாசிரியர் எடுத்து அதில் அந்த பகுதியில் ஒரு 20 பாடல்கள் அது ரொம்ப சந்தம் நயமிச்சு அடுத்து வேறு பாட்டு வகை விஸ்வாமித்திரன் ராமன் கருப்பு தெரிந்து கூறத்தோடு, அதாவது ராமன் இப்படி தயங்கி நிற்கிறான், அவள் பெண் என்று கருதி நிற்கிறான். ராமனுடைய தயக்கத்தை புரிந்து கொள்கிறார் விஸ்வாமித்திரன். இப்போது அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், இவளை நீ பெண் என்று நினைத்து கொள்ளாமல் விட்டால் நம் மூவரையும் அவள் விழுங்கி விடுவாள், அவளை நீ பெண் என்றால் நினைக்கிறாள், அவள் பெண் அல்ல கொடிய அரங்கி, பெண்களுக்கு இயல்பாக உள்ள மென்மை கூட மற்றவள், அவள் உயிர்களை கொன்று தின்னக்கூடிய கொடிய வாழ்க்கை உடையவள், அவள் எல்லோரையும் அவள் கொன்று அழித்திருக்கிறார், தேவர்களை எல்லாம் மிக்க வல்லமை வாய்ந்த தேவர்களை எல்லாம் அவள் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார், அவ்வளவு கொடிய வன்மையும் தன்மையும் மிக்க அவளை நீ பெண் என்று கருதி கொல்லாமல் விட்டால் அவளால் இன்னும் ஆபத்து அதிகரித்து கொண்டே போகும், அவள் இந்த பூலோகத்தையே சுடுகாடாக மாற்றி விடுவார், எப்படி இந்த பாலைவனத்தை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறாளோ, சோலையை அழித்து பாலையாக மாற்றி ஒரு பெரிய நிலத்தையே பாழாக்கி விட்டாலும், அதை போல உலகத்தையே அவள் பாழாக்கி விட்டாலும் விட்டு விடுவாள். அரசனாக பிறந்த நீ, சத்திரியனாக பிறந்த நீ இப்படிப்பட்ட கொடியவர்களை அழிப்பது உன்னுடைய கடமை. கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல், கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று வள்ளுவர் சொல்கிறார். மிக்க கொலை தொழில் செய்யக்கூடியவர்களை, பஞ்சமாக பாதகங்கள் பண்ணக்கூடிய அப்படிப்பட்டவர்களை வேந்தர்கள் தண்டிப்பது தவறல்ல என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்படி அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பது, அங்கு நாம் ஜீவகாரணியம் பார்க்க வேண்டியதில்லை, அப்படிப்பட்ட கொடியவர்களை தண்டிப்பது விஷயத்தில் ஜீவகாரணியம் பார்க்க வேண்டியதில்லை என்று வள்ளுவரே சொல்கிறார். வள்ளுவர் ஒரு பக்கம் கொலை கூடாது, ஜீவகாரண்ய தேவை என்று அந்த அருள் தன்மையெல்லாம் பேசுகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட கொடியவர்களை கொல்லத்தான் வேண்டும், அது அந்த இடத்தில் நாம் ஜீவகாரண்யம் பார்க்க வேண்டிய தேவை இல்லை, அப்படிப்பட்டவர்களை கொள்வது எப்படிப்பட்டது என்றால் வயல்களுக்கு ஊடாக உழைத்து நிற்கக்கூடிய களையை பிடுங்கி எறிவதற்கு சமம், அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வள்ளுவனுடைய உபதேசம் போல விஸ்வாமித்திரருடைய உபதேசமும் இங்கு அமைந்திருக்கிறது. ராமனுக்கு இவளை கொல்லாமல் விடுவது தகாது, இவளை பெண் என்று கருதுவது தகாது, இவள் மிக கொடியவள், இவளை அழிப்பதுதான் உன் தர்மம் என்பது போல அவனுக்கு அவனுக்கு அவனுக்கு ராமனுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். அப்படி அறிவுறுத்தக்கூடிய பாடல்களில் ஒன்றாக இந்த 47வது பாடலாக பாடல் அமைந்திருக்கிறது. சீதென்று உள்ளவை யாவையும் செய்தியமை போதென்று உண்டிலல் இத்தனையே குறை, யாதென்று எண்ணுவது இக்கொடி யாழையும் ஆதென்று எண்ணிதியோ மணி பூணினாய். ராமனை நோக்கி விழித்து பேசுகிறார். மணி பூணினாய், இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் அணிந்தவனே. பூன் என்றால் ஆபரணம், மணி என்றால் இரத்தினம், நாம் சொல்கிறோம் அல்லவா வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதுதான் மணி. மணி என்றால் இரத்தினம், இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் அணிந்தவனே மணி பூணினாய். சீதென்று உள்ளவை யாவையும் செய்து, என்னென்ன தீமை என்று இந்த உலகத்தில் சொல்லப்படுகின்றனவோ அத்தனை தீமைகளையும் செய்து எவை கோதென்று உண்டில, எங்களை விட்டு வைத்திருக்கிறாளே, எங்களை போன்ற முனிவர்கள் எல்லாம் இன்னும் சாகாமல் இருக்கிறோம் என்று நீ நினைக்கலாம், அதனால் இவள் முனிவர்களை கொல்லாத விரதமுடையவள், முனிவர்களை கொல்லக்கூடாது என்ற தர்மத்தை கடைபிடிப்பவள் என்று நீ நினைத்து விடாதே. எங்களை கொல்லாமல் இவள் இருப்பதற்கு காரணம் எங்களை கோது என்று கருதி உண்ணாமல் விட்டு இருக்கிறார். கோது என்றால் சக்கை என்றார், அரும்பை புழிந்து சார் எடுத்த பிறகு அந்த சக்கையை வெளியே தள்ளுகிறார்கள் அல்லவா, அந்த சக்கைக்கு பெயர் தான் போது என்றார். அதில் உள்ளே சார் எதுவும் இருக்காது, அதில் அதில் பயன் கொள்வதற்கு எதுவும் இல்லை. எங்களை அவள் சக்கை என்று நினைத்து ஒதுக்கிவிட்டார், ஏனென்றால் நாங்கள் பெரும் தவங்கள் செய்து எங்கள் ஊனை உருக்கி மிகவும் மெலிந்து போய் இருக்கிறோம், எங் மெலிந்து போய் இருக்கக்கூடிய எங்களை உண்பதால் அவளுக்கு பசியும் தீரப்போவதில்லை, அவளுக்கு சுவையும் கிடைக்கப் போவதில்லை, பெரிய சதைப்பற்றெல்லாம் எங்கள் உடம்பில் இல்லை, அதனால் அவளுக்கு ருசிக்கும், அவளுக்கு எங்கள் உடலை உண்பதனால் அவளுக்கு ருசிக்கும், அவளுடைய ருசி ருசி அவள் அவள் ருசித்து உண்பதற்கும் அங்கு இடம் இல்லை, அவள் பசி அடங்குவதற்கும் அங்கு இடம் இல்லை. அதனால் எங்களை சக்கை என்று கருதி அவள் விட்டு வைத்திருக்கிறார். சீதென்று உள்ளவை யாவையும் செய்து எமை, எம்மை என்பது எமை என்று வந்திருக்கிறது. அந்த எம்மை என்பதில் உள்ள இம் கெட்டு வந்திருக்கிறது, இடைக்குறையாக வந்து எம்மை போது என்று உண்பினார், எம்மை சக்கை என்று கருதி அவள் உண்ணாமல் விட்டிருக்கிறார். இத்தனையே குறை, இவ்வளவுதான் குறை, அவள் செய்யாத பாவத்தின் குறை இது மட்டும்தான், மற்ற எல்லா பாவமும் செய்து விட்டாள். எங்களை உண்பதாகிய ஒரு பாவம் தான் அவள் செய்யாமல் இருக்கக்கூடிய குறை. சாரம் என்னவென்றால் எங்களை போது என்று கருதி அவள் விட்டு விட்டாள். சக்கை சாரமற்றவர்கள், சாறு இல்லாதவர்கள், இவர்களை உண்பதனால் எந்த பயனும் இல்லை என்று அவள் விட்டு வைத்து விட்டாள். யாதென்று எண்ணுவது, யாதென்று எண்ணுவது, இவளை பற்றி என்னதான் எண்ணுவது, இப்பொடியாளையும் மாதென்று எண்ணுவதையோ, இப்படிப்பட்ட கொடுமை மிக்கவளையும் நீ பெண் என்று கருதுகிறாயா என்று ராமனை நோக்கி வினவுகிறார் விஸ்வாமித்திரர். சொல்லுங்க, ஒரு கேள்வி கேட்கிறார் ராமனை நோக்கி, பிழையா பெண்ணாக நினைக்கிறாள், எல்லோரையும் அவள் கொன்று ஒழித்திருக்கிறாள், எல்லோரையும் தின்றிருக்கிறாள், எங்களை மட்டும் தின்னாமல் வைத்திருப்பதற்கு காரணம் நாங்கள் சாரமற்றவர்கள், சக்கை போன்று இருப்பவர்கள், எங்களால் அவளுக்கு பசியும் தணியாது, அவளுடைய ருசியும் நிறைவேறாது, அதனால் அவள் எங்களை விட்டு வைத்திருக்கிறார். யாது என்று எண்ணுவது, இவளை பற்றி நாம் என்னதான் நினைப்பது, இவளை பெண் என்பதில் சேர்க்கவே கூடாது, இவளையா நீ பெண் என்று நினைக்கிறாய், இவளை அப்படி நீ நினைக்காதே என்று ராமனுக்கு விஸ்வாமித்திரர் அறிவுறுத்துவதாக பாடல் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் இது ஒரு எளிய பாடல். போது என்ற வார்த்தை, போது என்ற வார்த்தை கிராமப்புறங்களில் இப்போது கூட வழக்கத்தில் பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கரும்பு தின்றுவிட்டு அந்த சக்கையை சக்கையை அவர்கள் பெரும்பாலானவர்கள் போது என்று சொல்வார், கரும்பு போது என்று சொல்வார். என்று உள்ளவை யாவையும் செய்திருந்தது அவர் விஸ்வாமித்திர செய்யக்கூடிய யாகத்தை பற்றி சொல்கிறார். தீதென்று உள்ளவை யாவையும் செய்து, அதாவது அது வந்து விஸ்வாமித்திர செய்யக்கூடிய யாகத்தை பற்றி சொல்றாரா? யாகங்கிறதே இங்க வரவு, ஆடகையினுடைய செயல் தான் சொல்லப்படும். ஆடகை தீதென்று உள்ளவை யாவையும் செய்யும், தீயதென்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் செய்யும், எல்லா காரியங்களையும் செய்யும். ஆடகை அப்படி செய்து எல்லாவற்றையும் செய்து விட்டு எவை கோதென்று உண்டில, எல்லா தீயதும் செய்தவள் இவர்களையும் உண்டிருக்க வேண்டும் அல்லவா, எல்லா தீமையும் அவள் செய்து விட்டால் இவர்களை ஏன் உண்ணவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா. அதற்கு விடையாக அடுத்து சொல்கிறார், அவள் எல்லா தீமையும் அவள் செய்து விட்டால் எங்களை உண்ணாது இருப்பதற்கு காரணம் கோதென்று உண்டில என்று அடுத்து விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். இத்தனையே குறை, இது மட்டும்தான் அவள் செய்யாத பாவமாக குறையாக இருக்கிறது. குறை பாவம், குறை குறையா, குறை என்றால் மிச்சம், மிச்சமாக இருக்கக்கூடிய பாவம், குறை என்பது மிச்சம் என்ற பொருளில் இங்கு வந்திருக்கு. இத்தனையே குறை, இது மட்டும்தான் மிச்சம். குறை என்பது குறை குறை இந்த இருப்பது என்ற பொருளில் வரவில்லை, மிச்சம் என்ற பொருளில் வரும். ஒரு பாத்திரத்தில் நாம் தேநீர் பருகிவிட்டு மிச்சம் வைப்பதை, அதில் கொஞ்சம் குறை இருக்கிறது, அந்த குறையையும் குடித்து விடு என்றெல்லாம் சொல்லுவார்கள் தாய்மார்கள், சொல்லுவார்கள் மிச்சத்தையும் குடித்து விடு என்று சொல்லுவார்கள், அல்லது குறையையும் குடித்து விடு, குறையையும் குடித்து விடு என்றால் மிச்சமாக இருப்பதையும் குடித்து விடு என்ற அர்த்தத்தில் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அந்த சொல்லை பயன்படுத்த. இத்தனையே குறை என்றால் இதுதான் மிச்சம், அவள் செய்யாத பாவத்தில் எங்களை கொல்லாமல் இருப்பதுதான் மிச்சம், மீதி எல்லாவற்றையும் அவள் செய்து விட்டாள் என்று சொல்கிறார். தீதென்று உள்ளவை யாவையும் செய்து எங்களை மட்டும் கொல்லாமல் இருப்பதற்கு காரணம் எங்களை அவள் போதென்று நினைத்து உண்ணாமல் விட்டு வைத்திருக்கிறாள். இவளை பற்றியா நீ பெண் என்று நினைக்கிறாய், இவளையா நீ மாதென்று நினைக்கிறாய், இவளை யார் என்று எண்ணுவது, இவளை எப்படி எண்ணுவது என்றே தெரியவில்லை, என்னவென்று இவளை கருதுவது, இவளை பெண் என்று கருதுவதா, அரைக்கி என்று கருதுவதா, கொடிய விலங்கு என்று கருதுவதா, பூதம் என்று கருதுவதா என்னவென்றே கருதுவது என்று தெரியவில்லை. யாதென்று எண்ணுவது இக்கொடியாலையும் மாதென்று எண்ணிதியோ. இவளை பற்றியா நீ பெண் என்று கருதுகிறாய், எண்ணுதி எண்ணுதியோ எண்ணுகிறாயா என்று கேட்கிறார் ராமனின். ஐயா, ஒரு சொல் இலக்கண கேள்வி. இங்கே எண்ணு தீ தீ வந்து அடைப்புக்குறியில் உள்ளார இருக்கே, அதை எப்படி படிக்கணும் ஐயா? நல்ல ஒரு அங்கே தீ அடைப்புக்குறிக்கு இட வேண்டிய தேவை இல்லை, அது தவறுதலாக இடப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து குற்றியல் முகரம் தான் அடைப்புக்குறிக்குள்ள இடணும், எனவே அதெல்லாம் சேர்த்து படிக்க வேண்டும். தீதன்குள்ளவை யாவையும் செய்தமை, அந்த தீதன்குள்ளவை அப்படி சேர்த்து வாசிக்க வேண்டும். தீதன்குள்ளவை யாவையும் செய்தமை போதன் குண்டில் இத்தனையே குறை. யாதென் தென்னுவது கொடி யாழையும் மாதென் தென்னுதியோ மணிப்பூனியினாய். அங்க தீ வந்து அடைப்பு குறித்து இட வேண்டிய தேவையில்லை, அது தவறுதலா இடப்படும். அது நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். அங்கு தீ அடைப்பு குறிப்பிலே அடைப்பு குறிகளை இட்டாலும் அதை நம்ம சேர்த்து அதை சேர்த்து எல்லாம் படிக்க முடியாது. தீ அங்க எப்படியும் உச்சரிக்கப்படும். இங்க அந்த ரூ வருது பாருங்க, தீதென்று கோதென்று யாதென்று மாதென்று அங்கெல்லாம் அது சேர்ந்து விடும். தீதென்றுள்ளவை கோதென் துண்டிலல் யாதென்றெண்ணுவது மாதென்றெண்ணுது அங்கெல்லாம் அந்த இது சேர்ந்து விடுகிறது. அங்க தீ சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை, அது அது தவறுதலாக அந்த அடைப்பு. நன்றி ஐயா. ஐயா, முதல் முறை படிக்கும் பொழுது நான் வந்து இக்கொடி யாழையும் அப்படாது கொடி போன்றவள் அப்படின்னு நினைச்சுட்டேன். கொடியாள் என்பதற்கு கொடி போன்றவள் என்ற பொருளும் வரும், அதே நீங்க சரியா சொன்னீங்க. ஆனா அதாவது ரெண்டு ரெண்டுக்கும் அடிப்படையில வித்தியாசம் இருக்கு. அதாவது அதனுடைய வேர் வேற, இப்படி அர்த்தம் பார்த்தா அதனுடைய வேர் வேற, அப்படி அர்த்தம் பார்த்தா அதனுடைய வேர் வேற. கொடி போன்றவள் என்று எடுத்தால் கொடி என்ற வார்த்தையில் இருந்து அந்த வார்த்தையோட ஆள் என்ற அந்த பெண்பால் விகுதி சேர்ந்து கொடியாள் என்று வரும். கொடி போன்றவள் என்று கொடுமையை உடையவள் என்று அர்த்தம் வரும்போது அந்த கொடுமை என்ற சொல்லி இருந்து அந்த கொடியாள் என்பது பிறகு அது ஒரு பெண் புகழ் சொல்லாக அந்த கொடுமை என்ற அந்த பண்பு சொல் மாறுகிறது. அங்கு கொடுமை என்பதுதான் வேர் சொல். கொடி போன்றவள் என்று சொல்லும் போது கொடி என்பதுதான் வேர் சொல். ரெண்டுக்கும் வித்தியாசம், ஆனால் ரெண்டுக்கும் ரெண்டு பொருளும் வரும் அந்த சொல். ராவணனை பற்றி சொல்லும் போது ராவணன் ஜீனை கொடியான், அவன் ஒரு கொடியான் என்று சொல்லுவார். அதாவது அவனுடைய கொடி வீணை, வீணையை அவனுடைய கொடியில் அவன் பொறித்திருக்கிறார். எனவே அவனை பற்றி சொல்லும்போது அவன் வீணை கொடியான், வீணையாகிய கொடியை உடையவன் வீணை கொடியான். அதே நேரத்தில் கொடியான் கொடியவனும் கூட அவன் என்று அப்படி ஒரு சிலடியாக சொல்லுவார்கள். அதை போல இங்கான இவளை கொடி போன்றவள் என்று சொல்வதற்கு இடமே இல்லை. அப்படி சிலடியாக இன்னொரு பொருள் எடுப்பதற்கு இங்கு இடமே இல்லை. ஏனென்றால் அவள் கொடி போன்றவள் அல்ல, அவள் மென்மையும் அந்த லாவகமும் வாய்ந்த உடல் உடையவள் அல்ல. அவள் பருத்த அறுத்த கொடிய விகாரமான உடலை உடையவளாக இருந்தாள் என்று தானே அவள் அவளை பற்றிய வர்ணனைகள். எனவே இங்கு கொடியாள் என்பது கொடுமை உடையவள் என்ற ஒரு அர்த்தம் மட்டும்தான். நன்றியா. இப்படியாக இன்னும் சில பாடல்களில் அவளுடைய தன்மையை விஸ்வாமித்திரர் எடுத்துரைக்கிறார். இவள் மிக கொடியவள், இவள் கொல்லப்பட வேண்டியவள், உனது கர்மம் அது. நாட்டை ஆளக்கூடிய வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு நாட்டு மக்கள் இடையூறு இல்லாமல் காக்க வேண்டியது கடமை. இவள் எல்லோருக்கும் இடையூறு செய்து கொண்டிருப்பதால் இவளை ஒழித்து நாட்டு மக்களை பரிபாலிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று அவனுடைய பொறுப்பையும் விஸ்வாமித்திரர் உணர்த்துகிறார். உணர்த்திய பிறகு ராமன் சொல்லுகிறார் விஸ்வாமித்திரரிடம், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், இது தர்மமோ அதர்மமோ எனக்கு இன்னும் உறுதிப்பட தெரியவில்லை. ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்பதனால் எனக்கு வழிகாட்டியாக வந்து வாய்த்த பெரும் முனிவராக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்பதனால் அது தர்மமோ அதர்மமோ நான் இவளை கொல்ல தயாராகி விடுகிறேன் என்று சொல்லி அந்த தாடகையை எதிர்க்க ஆரம்பிக்கிறான் ராமன். தாடகைக்கும் ராமனுக்கும் இடையே போர் நடக்கும். தாடகை தன்னுடைய கையில் இருந்த சூலாயுதத்தை முதலில் ஏவுகிறார். அந்த சூளம் இவர்களை நோக்கி வருகிறது. ராமன் அதற்கு எதிராக அம்பு பிரயோகித்து அந்த சூலாயுதத்தை தூள் தூளாக நொறுக்கி விடுகிறார். அடுத்து அவள் கற்களை எடுத்து, கற்கள் என்றால் இந்த காலத்தில் கூட்டங்களில் சின்ன சின்ன கற்களை தூக்கி வீசுவார்களே கலவரம் விளைவிப்பதற்கு, அப்படிப்பட்ட கற்கள் அல்ல. அவள் பெரிய மலைகளை பெயர்த்து பெயர்த்து கற்களாக தூக்கி வீசுகிறார் இவர்கள் மீது. அவற்றையெல்லாம் ராமன் பானங்கள் செலுத்தி அவற்றையெல்லாம் தூள் தூளாக உடைந்து சிதற வைத்து விட்டார். இப்படியாக போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் இடையில் நீ இப்படி போரை நீட்டிப்பது தகாது, அவளை நீ சீக்கிரம் கொண்டு விட வேண்டும் என்பது போல விஸ்வாமித்திரர் அந்த ராமனுக்கு குறிப்பு கொடுக்கிறார். எனவே ராமன் ஒரு அம்பை எடுத்து அவளுடைய மார்புக்கு குறிவைத்து எய்கிறார். அந்த அம்பு, அந்த ராம பாணம் விரைந்து சென்று அவள் மார்பை துளைத்து அப்பால் போய்விடுகிறது. அவள் பெரும் ஓலம் எழுத்து மாண்டு விழுகிறார். அவள் மாண்டு விழக்கூடிய அந்த நிலையை பற்றி சொல்லும் போது ராவணனுடைய கொடி அருந்து விழுந்தது போன்ற காட்சியாக அது இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். ஒரு துர் நிமித்தமாக தாடையினுடைய அழிவு என்பது ராவணனுடைய அழிவுனுடைய அடையாளமாக கம்பர் அந்த இடத்தை காட்டுவார். தாடையை விழுந்தது ராவணனுடைய வெற்றி கொடி அருந்து விழுந்தது போல இருந்தது என்று ஒரு குறிப்பாக அந்த இடத்தில் கம்பர் சொல்லி செல்வார். அப்படியாக அந்த பகுதியை அவர் அமைத்திருப்பார். இந்த பாடல், இந்த 48வது பாடல் என்ன சொல்கிறது என்றால், ராமபாணம் தாடகியினுடைய மார்பை துளைத்து அப்பால் சென்ற அந்த செய்தியை சொல்லுகிறது. சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல், சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல், அல்லொக்கும் இறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற, அல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கழன்று கல்லா, உள்ளோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. ராமனுடைய பாடம் தாரையனுடைய நெஞ்சை ஊடுருவி அப்பால் போனதற்கு ஒரு ஓமானம் சொல்லியிருக்கிறார் கம்பர் இந்த இடத்தில். அது அவளுடைய மார்பை துளைத்து போனது எப்படி இருந்தது என்றால், கற்றவர்கள் கல்லாத சில முரடர்களுக்கு மூர்க்கர்களுக்கு அறிவுரை சொன்னால் அந்த மூர்க்கர்கள் அதை உள்வாங்கிக் கொள்ள மாட்டார். ஒரு காதில் கேட்டு மறுகாதில் அதை விட்டு விடுவார்கள். அதில் உள்ளத்தில் பதிய வைக்கவே மாட்டார்கள். நல்லவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள், கற்றவர்கள் உரைக்கக்கூடிய அந்த அறிவுரைகள் அந்த மூடர்களுக்கு ஒருபோதும் மனதில் சென்று சேரவே சேராது. அது சொன்ன அக்கணத்திலேயே அவர்களை விட்டு போய்விடும், அப்பால் போய்விடும், கடந்து போய்விடும். அப்படியாக ராமபாணமானது தாடகினுடைய இதயத்தில் துளைத்து அது ஒரு கணம் கூட உள்ளுக்குள் தங்கி இருக்கவில்லை. சில நேரங்களில் ஆயுதத்தினுடைய வேகம் அவ்வளவு வேகமாக இல்லாவிட்டால், அது அவ்வளவு துரித பாய்ச்சலில் போகாவிட்டால் அது மெல்லமாக போகும். தைத்து கொண்டு அதிலேயே நின்று ஒன்று மார்பிலேயே தைத்து கொண்டு நின்று விடும், அல்லது மெல்லமாக ஊடுருவி அப்பால் போகும். ஆனால் இங்கு ராம பாடம் மிக வேகமாக போகிறது. அது ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை, அவளுடைய உடலில் அது தங்கி இருக்கவில்லை. சட்டென்று பாய்ந்து பட்டென்று அப்பால் போய்விடுகிறது. அதற்கு ஓமானம் எப்படி அமைக்கிறார் என்றால், கம்பர் கல்லாத அந்த முரடர்களுக்கு நல்லவர்கள் சொல்கிற அறிவுரை ஒரு கணம் கூட அவர்களுடைய மனதில் பதியாமல் சட்டென்று அவர்களை விட்டு விலகி போய்விடுவது போல, ஒரு காலில் ஓதிய அந்த உபதேசம் மறுகாலில் அப்படியே உடனே போய்விடுவது போல இந்த ராமபாணம் அவளுடைய உடலை துடைத்து அப்பால் போய்விட்டது என்று சொல்ற. ஒரு அற்புதமான ஒரு ஓமானத்தை பயன்படுத்தி அந்த நிகழ்வை நம்பர் வர்ணிக்கிறார். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் என்று சொல்ற சொல் என்பது இங்கு சாப சொல்லை குறிக்கிறது. முனிவர்கள் இடக்கூடிய சாப சொற்கள் இருக்கின்றது அல்லவா, அது சொன்னால் உடனே பலித்து விடும், அது அவ்வளவு வேகமாக அவர்களிடம் இருந்து வரும். அந்த சாப சொல்லை தான் இங்கு சொல் என்று சொல். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம், அப்படிப்பட்ட சாப சொல்லை ஒத்த கடிய வேகம் உடைய சுடுசரம், சகிக்கின்ற சரம், அது வெளிப்படும் போதே அதில் இருந்து வெப்பம் வெளிப்படுகிறது. இப்போது கொடிய ஆயுதங்களை எல்லாம் வீசுகிறார்கள் அல்லவா, அணு ஆயுதங்களை எல்லாம் பிரயோகிக்கும் போது அந்த அணு ஆயுதத்திலிருந்து எத்தனையோ கலோரி வெப்பம் வெளிப்படும் என்றும், அந்த வெப்பத்தாலேயே சுற்றி இருக்கின்ற இயற்கையெல்லாம் கருகிவிடும் என்றும் சொல்லுகிறார்கள். இதே போலதான் அந்த காலத்திலும் ஆயுதம் இருந்தது. அந்த காலத்தில் அம்பு என்பது இரும்பாலானது என்று நாம் நினைத்திருந்தாலும் கூட அவர்கள் அதை மந்திர உச்சாரணம் செய்து அதை செலுத்தும் போது அதில் இருந்து வெப்பம் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்தது, நெருப்பெல்லாம் வெளிப்பட ஆரம்பித்தது. அதனால் அந்த அம்புக்கு சுடுசரம் என்று அடையும் மொழி கொடுத்திருக்கிறார். வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுடுகின்ற சரம், தகிக்கின்ற சரம், அப்படிப்பட்ட அந்த சரமானது கரிய செம்மல். இந்த கரிய செம்மல் என்ற வார்த்தை நாம் ஏற்கனவே ஒரு பாடலில் பார்த்தோம், ராமனை குறிக்கக்கூடிய சொற்றொடர் கரிய செம்மல். கரிய செம்மை நலம் வாய்ந்தவன், கரிய நிறமுடையவன், அதே நேரத்தில் செம்மை பண்பு வாய்ந்தவன் அவன். கரிய செம்மலாகி அந்த ராமன் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், அல்வக்கும் நிறம், அல் என்றால் இரவு என்று அர்த்தம், இரவு அல்லது இருள் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. அல் என்று தனியாக நாம் சொன்னால் அது கொஞ்சம் கடின சொல்லாக தெரியும் பலரும், ஆனால் வழக்கத்தில் கூட அதை பலரும் அந்த அல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஒருவன் இடைவிடாமல் வேலை செய்து கொண்டே இருந்தால் அவனை பற்றி சொல்லும் போது அவன் அல்லும் பகலும் இடைவிடாது பாடுபடுகிறான் என்று சொல்வதை கேள்விப்பட்டு அல்லும் பகலும் என்று சேர்த்து சொல்வார்கள். அதில் பகல் என்பது பகலை குறிக்கிறது, அல் என்பது இரவை குறிக்கிறது. அல்லும் பகலும் அவன் பாடுபடுகிறான் என்றால் இரவு பகல் பாராது அவன் பாடுபடுகிறான் பொருள் தரக்கூடிய சொற்றொடர். அங்கு அல் என்பது சாதாரணமாக பயன்பாட்டில் வருகிறது, அதே பொருளில்தான் இங்கு அல் என்பது வரும். அல்வக்கும் நிறத்தினாள்க்கும், இரவின் நிறத்தை உடையவள் அல்லது இருளின் நிறத்தை உடையவள், அப்படிப்பட்ட நிறத்தினால் மேல் விடுத்தலும் அவன் செலுத்தியதும் வைரக்குன்ற கல்வொக்கும் நெஞ்சில் தங்காது. அவளுடைய கல்வொக்கும் நெஞ்சு அது எந்த கல், வைரக்கல். சாதாரண கல்லே மிகவும் அடர்த்தியானது, வைரக்கல் தான் அடர்த்தியே மிக அடர்த்தியானது என்று சொல்கிறார்கள். அறிவியலில் மிகவும் அடர்த்தியான ஒரு பொருள் வைரம் என்று நாம் அறிவியலில் படிக்கிறோம். மிக அடர்த்தி வாய்ந்தது வைரம். அந்த அதனால் வைரம் என்ற சொல், வைரக்கல் என்பதை தாடையினுடைய நெஞ்சுக்கு ஓமானமாக்கி இருக்கிறார். சாதாரண கல்லை சொல்லவில்லை, சாதாரண கல்லே கடினமானதுதான். பொதுவாக நாம் இரக்கம் இல்லாத நெஞ்சு உடையவர்களை அவன் கல் நெஞ்சக்காரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு, கல் நெஞ்சம். இந்த அரக்கியினுடைய நெஞ்சை வைரக்கல்லுக்கு இணையாக சொல்கிறார். வைரக்கல் எவ்வளவு கடினத்தன்மை வாய்ந்ததோ அது போன்ற கடினத்தன்மை உடைய நெஞ்சாக அது இருந்தது, மார்பாக அது நிறைந்தது. அந்த நெஞ்சு என்பதற்கு அந்த வைரக்கல் போன்ற கடினத்தன்மை வாய்ந்தது என்பதற்கு அவளுடைய உடம்பு அவ்வளவு கடினத்தன்மை வாய்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். அவளுடைய மார்பே அவ்வளவு கடினத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். அவளுடைய உடலை குறித்ததாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நெஞ்சு, அதாவது அவள் ஈவு இரக்கம் இல்லாதவளாக இருந்தாள், மிகவும் கடும் குணம் வாய்ந்தவளாக இருந்தாள், அதனால் அவளுடைய அந்த இதயத்தை கல்வொக்கும் இதயம், வைரக்கல்லை ஒத்த இதயம் என்று சொல்லி இருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கும் அது பொருந்து, ஏனென்றால் அவள் அரைக்கு என்பதனால் உடலும், அவளுடைய உடலும் அவ்வளவு கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், அவளுடைய மனமும் அவளுடைய அந்த இதயமும் அவ்வளவு கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இரண்டுக்கும் அதை பொருத்தி தான் எடுக்கும். வைரக்குன்ற கல், வைரக்குன்றக்கல், குன்றம் என்பது மலை, வைரத்தால் ஆன மலையில் உள்ள அந்த கல்லை ஒத்த நெஞ்சில், அப்படி வைர மலையில் உள்ள அந்த அது போன்ற கடினத்தன்மை வாய்ந்த அவனுடைய நெஞ்சில் தங்காது, ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அப்புறம் கழண்டு அதற்கு அப்பால் அது ஊடுருவி சென்று பழண்டு சென்று அல்லா புல்லருக்கு நல்லோ சொன்ன பொருள் என போச்சு. அல்லாத புல்லர் அற்பர்களுக்கு, அல்லாத அற்பர்கள், அந்த அற்பர் என்ற வார்த்தையை இங்கு பார்க்க வேண்டும். சிலர் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்லவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் சொல்வதை நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அறிவுரிகளை உள்வாங்கிக் கொள்வார்கள். கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பவர்கள், நய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் இருந்து வேறுபடுத்துவதற்காக இங்கு கல்லா புல்லர் என்ற சொற்றொடரை கம்பர் அமைக்கிறார். கல்லாதவர்கள் அதே நேரத்தில் புல்லர்களாகவும் இருப்பவர்கள், அற்பர்களாகவும் இருப்பவர்கள். புல்லர்கள் என்றால் அற்பர்கள், அற்பத்தன்மை வாய்ந்தவர்கள், எந்த நற்குணமும் இல்லாதவர்கள் என்று அர்த்தம் புல்லர்கள் என்றால். கல்வி அறிவும் இல்லை, கல்வி கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கல்வி கற்ற புல்லர்களாக இருந்தால் கொஞ்சமாவது கேட்பார்கள், சரி கொஞ்சமாவது மனத்திற்குள் சிந்தித்து பார்ப்பார்கள். ஆனால் கல்லாத புல்லர்களாக இருந்தால் கேட்கவே மாட்டார்கள், உள்வாங்கவே மாட்டார்கள். சொன்னதை சொன்ன கணமே மறந்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அதை சொல்வதற்காக அந்த சொற்றொடரை நம்பர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார். பெரும் புல்லர் என்றும் சொல்லவில்லை, பெரும் கல்லாதவர்கள் என்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் கல்லாதவர்களில் நல்லவர்கள் இருப்பார்கள், சொன்ன சொற்களை ஏற்பவர்கள் இருப்பார்கள், புல்லர்களில் கற்றவர்கள் இருப்பார்கள். அதனால் அந்த புல்லர்களில் கற்றவர்கள் இருந்தால் அவர்கள் ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ரெண்டு பிரிவினரையும் தவிர்ப்பதற்காக கல்லா புல்லர் என்று சொற்றொடரை சேர்த்து பயன்படுத்துகிறார். கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று, அவர்கள் நல்லோர்கள் எடுத்து சொன்ன உபதேசத்தை போல, நல்ல கருத்துக்களை போல அன்காமல் அது அப்புறம் கழண்டு போய்விட்டது, அந்த அம்பு போய்விட்டது அன்றே என்பதை அசை சொல்லாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தனி அர்த்தம் இருக்கு. அல்லவா அல்லவா என்ற அர்த்தம் வரும், அதற்கு நான் தனியே பொருள் பார்க்க வேண்டும். அது அசை சொல், அன்று என்பது ஏ என்பதும் அசை சொல் என்று அதை, இதுதான் இந்த பாடலினுடைய சந்தேகங்கள். ஐயா சுடுசரம்க்கு என்ன சொன்னீங்க ஐயா? சுடுகின்ற சரம், அது ஒரு வினைத்தொகை வார்த்தை. ஏன் சுடுகிறது என்றால் அதில் இருந்து நெருப்பு வெளிப்படுகிறது. சரம்னா என்ன குறிக்குது ஐயா? இன்னொரு சரம் அம்பு என்ற அது ஒரு சாதாரண சொல் தானே. சரம், சரம் என்றால் அம்பு. சரம், சரம் இந்த சரம், சனை, பானம், அம்பு, சாயகம், இன்னும் கூட சில சொற்கள் இருக்கு. சரி, இதுல சொல்வொக்கம் கடிய வேக சுடுசரம்னா முனிவர் விடுகின்ற சாபத்தை போல கடிய வேகமாக, அதாவது சரத்துக்கு, அதான் சரத்துக்கு ஒரு உவமானம் சொல்லியிருக்கு. அந்த சரம் அதாவது அந்த அம்புக்கு ஒரு உவமானம். அந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பு என்றால் முனிவர்கள் விடுக்கின்ற சாபத்தை போன்ற வேகம் உடையது. முனிவர்கள் விடுக்கின்ற சாபம் எப்படி அந்த சாபத்தை சொன்ன கணத்திலேயே பதித்து விடுகிறதோ அதை போன்ற வேகம் உடைய சரமாக அது இருந்தது. அவன் ஏறிய கணத்திலேயே அவளுடைய உயிரை அது வாங்கி விட்டது. அதனால் அவ்வளவு வேகமாக இருந்தது என்பதற்கு அந்த சொல்வொக்கும் கடிய வேகம் என்று ஒரு உவமானம் சொல்லியிருக்க, ஆக சரத்திற்கு ஒரு உவமானம் சொல்லியிருக்கார். அந்த சரம் உள்ளே நுழைந்து ஒரு கணத்தில் அப்பால் போயினதற்கு அடுத்த ஒரு உவமானம் சொல்லியிருக்கார். அது என்ன உவமானம் என்றால் உள்ளருக்கு நல்லோர் சொன்ன அறிவுரை போன்றது என்ற உவமானம். அப்படி ஒரு இரண்டு ஓமம், இரண்டு இன்னொரு ஓமானமும் சொல்லியிருக்க. வைர கொன்ற கல் ஒக்கும், அவளுடைய நெஞ்சினுடைய அந்த கடினத்தன்மைக்கு வைர குன்ற கல்லை ஓமானம் ஆகியிருக்கிறார். அவளுடைய நிறத்திற்கு இன்னொரு ஓமானம் சொல்லியிருக்கார். அவளுடைய நிறம் அதற்கு இரவினுடைய அந்த கரிய நிறத்தை ஓமானம் சொல்ல, அல் அல் என்பதை ஓமம். சரியாக இதுல வந்து நான்கு ஓமானங்கள் வந்து அடிகள் தோறும் ஒரு ஓமானம், நான்கு அடி பாடல், நான்கு அடியிலும் நான்கு ஓமானம். ஐயா, இந்த அல்லூக்கும் நிறுத்தினால் மேல் விழுத்தல் விழுத்தலும் அப்படின்னா அவள் இரவு போல கருமையாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஐயா? ஆமா, நிறத்தினால் இப்ப வந்து அவளுடைய நிறத்தை இங்கு சுட்டி காட்டுகிறார். ஒருவர் நல்ல செக்கச்சிவந்த நிறமாக இருந்தால் அவரை பற்றி சொல்கிறோம் அல்லவா, நல்ல மாந்தளிர் நிறம் உடையவர் அவர் என்று சொல்கிறார், மாந்தளிர் நிறத்தவர் என்று சொல்கிறோம் அல்லவா. அதை போல அல்வொக்கு நிறத்தினால் நிறத்தை உடையவர்கள். சொல்லொக்கும் கடிய வேக சுடிசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற அல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கழன்று கல்லா உள்ளர்க்கு நல்லோர் சொன்ன பொருளின போயிச் சென்றே. இது ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் தானே இது. நிறைய நிறைய பேர் இதை சுட்டி காட்டுவாங்க. நேரம் ஆயிடுச்சு, இந்த பாடலை முடிச்சுக்கலாம் ஐயா, நம்ம நேரம் ஆகிவிட்டது.